வேதாந்திரக்ரமணீந்திர வாஸ்தபோதம் தத்பாத யுக்மசரசீருகபிருங்கராஜம் த்ரையந்த யுக்மகுலபூரிபரிஸ்ரவம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமணிகருணாரத்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசு யோகீஸ்வர குருபதயோ அத்வித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்வயமுனிகிருபயா பிராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜமுனிம் அபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ ததாத்வதீயாஹ தயாதரங்காநுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் த்வத்ப்ரேயசஷ்டவணயோரமிர்தாயமானாம் துல்யாம் த்வதீய மணிநூபுரசிஞ்சிதானாம் தோதே த்வமேவ ஜனனி த்வதவிஷ்டவார்காம் வாசம் ப்ரசன்னமதுராம் மம சம்விதேகி நீடா துங்கஸ்தனகிரி தட்டீ சுத்தமுத்போத்ய கிருட்டம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரஸ்தித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சித்தாயாம் ஸ்ருஜி நிகிலிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயான் அவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்வதியம் இன்னிகையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாடை சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி இன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே அந்தர்ஜோதி கிமபீமினாமஞ்சனம் யோகதிருஷ்டே சிந்தாரத்ரம் சுலவிவஹன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாதவ்யசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஹ ஸ்ருதி பரிஷதாம் த்ரிஷ்யதே ரங்கமத்யே வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சந்தோ மக்காரியம் சாதய பிரபோ. பூமி பிராட்டின் அம்சமாக மன்னுடைகளே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையாக அவர் தவித்து செங்கத்தமிழ் மாலை என்ற அற்புதமான ஒரு கிரந்தத்தை நமக்கு அருளினாள் ஆண்டாள் நாச்சியார். அதிலே ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான்கிற பாசுரத்துடைய அனுபவம் நமக்கு தொடர்கின்றது. என்றைக்கும் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை ஒளிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலையின் அஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேல் ஓரம்பாவா என்பதான பாசுரம். இது ஆறாவது பாசுரம் தொடங்கி ஏற்கனவே அறிவித்த மாதிரி பதினஞ்சாம் பாசுரம் வரையில் ஒவ்வொரு தோழியாக எழுப்புகின்ற கிரமத்தினே பிள்ளா என்று பகவத் அனுபவத்திற்கு புதியவளான ஒருவளை எழுப்புகின்றாள் என்று பார்த்தோம். அப்ப வெளியில் இருப்பவர்களை பார்த்து உள்ளே உறங்குபவள் பொழுது விடிந்ததற்கு அடையாளங்கள் கேட்க இவர்கள் வெளியே இருப்பவர்கள் புள்ளும் சிலம்பனகான் என்று வெளியிலே பக்ஷிகள் சப்தத்தை சொல்லி அதை ஏற்காமல், ஏன்னா இந்த ஊர்ல எந்த நேரமும் பக்ஷிகள் சப்திக்கும் அது அடையாளம் இல்லை என்ற உடனே புள்ளரையின் கோயிலில் வெள்ளை ஒளி செங்கின் பேரர்வன் கேட்டதையோ நான் சொல்லி பிறகு புள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழிய கோலாச்சி. அதாவது பூதநாத உபகாரம் பண்ணினவன் அந்த பிரபு அவனை தன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார் முனிவர்கள் யோகிகள் என்று மேலே சொல்லப்போறார். இந்த பேய்முலை நஞ்சுண்டு என்றதான ஒரு இடத்துல இந்த பூதநாத உபகார விஷயத்துல நிறுத்தி இருந்தோம் சென்ற உபன்யாசத்தின. ஏன்னா ஏற்கனவே அனுபவித்தபடி இந்த லீலை ஒரு அற்புதமான லீலை, அமானுஷ்யமான லீலை. மூன்று மாத குழந்தையாக இருக்கின்ற போது கண்ணன் செய்த ஒரு லீலை பூத்தன சம்ஹாரம் என்பது. அதனால அதுல ஆழங்கால்படாத ஆழ்வார்களே கிடையாது. அனைத்து ஆழ்வார்களும் அந்த விஷயத்தை ரொம்பவும் ஆழங்கால்படுறார். அதுல மேல சில பாசுரங்களை இன்னைக்கு பார்த்துட்டு அப்புறம் மேல போறோம். ஆழ்வார்களுடைய அனுபவம் பூத்தநாத சம்ஹாரத்தை சொல்ற பொழுதே அங்க திருவங்கி ஆழ்வார் அனுபவிக்கிறார். அங்கோராய் குலத்துள் வளர்ந்து சென்று அங்கோர் தாய் உருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயின்மை கலோ திங்கள் வெங்கதிர் சிறுகின்றதே பெண்மை மிக வடிவு கொடு வந்தவளை பெரிய பேயினது உருவு கொடுமாள உயிருண்டு திண்மை மிகு மருதொடு நற்சகடம் இருத்தருளும் தேவனவன் மகிழ்ந்து இனிது மருதி உரை மருவி உரை கோவில் உண்மை மிகு மறையொடு நற்கலைகள் நிறை பொறைகள் உதவு கொடையன்று இவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறியவம் மறையவர்கள் மலிவைது நாங்கூர் வைகுந்தவின் நகரம் வணங்கு மடனஞ்சே வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்த பேய் அலரி மண் சேர நஞ்சமர் முலையூடு உயிர் சகவுண்டநாதனை தானவர் கூற்றை விஜய் வானவர் சாரணர் சித்தர் வியந்துதி செய்ய பெண் உருவாகி அஞ்சுவை அமுதமன்று அடித்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. எப்படியெல்லாம் வைகுந்த விண்ணகரம் திருவல்லிக்கேணி விஷயமான பாசுரங்கள்ல அனுபவிக்கிறார் திருமங்காழ்வார். நம்மாழ்வார் ஒக்கலை வைத்து முளைப்பால் உண்ணன்று தந்திட வாங்கி செக்கஞ்சகன்று அவள் பால் உயிர் செக உண்ட பெருமான் நக்க பிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக உக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுள்ளானே. அழகா அற்புதம் அனுபவிக்கிறார் நம்மாழ்வார் மேலே. இவனை மாய்க்கணும்னு எண்ணிண்டு வந்த பேய் உருவாக அந்த பூதினி இவன் எப்படி மாய்த்தான். மாய்த்தல் எண்ணி வாய் முளை தந்த மாயப்பேயுயிர் மாய்த்தாய மாயவனே வாமனே மாதவா மாய்த்தல் எண்ணி வாய் முளை தந்த மாய் மாயப்பேய் உயிர் மாய்த்த ஆயமாயவனே வாமனே மாதவா பூத்தன் மாலை கொண்டு உன்னை போதால் வணங்கனேலும் நின் பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி எனது உயிரே. இதே அபிப்பிராயத்தை மறுபடியும் திருமங்காழ்வார் பத்ரிகாசிரம விஷயமான பாசுரத்தை சொல்லிச்சு. பேயிடைக்கிருந்து வந்த மற்றவள் தன் பெருமுலை சுவைத்திடப்பெற்ற தாயிடைக்கிருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்த என் தலைவன் செய்முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொன்சை விலங்கல் இலங்கு வாய் முகட்டிழிந்த கங்கையின் கரை மேல் பதரியாசிரமத்துள்ளானே. திருமங்காழ்வரே வேற ஒருத்தர் சொல்றார் செப்பாணி பருவத்தை அவரும் அனுபவித்தவர் கிருஷ்ணாவதாரத்தை பெரியாழ்வார் மாதிரி. யாயும் பிறரும் மரியாத யாமத்து மாயபலவை பெண் வந்து முலை தர பேயின்றி அவளை பிடித்து உயிருண்ட வாயவனே கொட்டாய் செப்பாணி மால்வண்ணனே கொட்டாய் செப்பாணி அதான் சொல்றார். அது மாதிரி என்ன பண்ணார்னா அங்க சொல்லிச்சு என்ன பண்ணார் புள்ளும் சிலப்பரகான் புள்ளரையின் கோயிலை வெள்ளை வெளிச்சங்கின் பேரர்வன் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு அப்புறம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. மூணு மாசத்துல பூதநாச மகாரன்னா ஆறு மாச குழந்தையா இருக்கச்சு சகடாசுரன் நான் ஒரு நாளைக்கு குழந்தைய தொற்றுல விட்டுருந்தா இந்த குழந்தைய அப்படி தொற்றுல குப்புறப்படுத்து கால ரெண்டு காலையும் உதைக்கிறது. தொற்றுல என்ன பண்ணா தொற்றுலே ஒரு வண்டி கீழே கட்டிருக்கா. அவர் பெண் மக்கள் எல்லாம் யமுனையில ஜலங்குண்டூரத்துக்கு போயிருந்தா யாரும் பக்கத்துல இல்ல. இந்த அசுர பிரசங்கம் வந்தான். இந்த அசுர வாசனை இருக்கிறான்னா தெரியும் சர்வஜ்ஞனவர். பசியினாலே உதைப்பது மாதிரி குப்புறப்படுத்துன குழந்தை ரெண்டு காலையும் அப்படி உதைக்க பொழுது அந்த வண்டி சக்கரம் எல்லாம் 100 சுக்கா உடைஞ்சு போச்சு. சாதாரணமா 6 மாச குழந்தை செய்யக்கூடிய காரியமான இது அமானுஷ்யமான இல்லை. அத நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அதாவது எந்த ஒர்க் ஷாப்ல கொண்டு கொடுத்தாலும் அதை ரிப்பேர் பண்ண முடியாது, அப்படி போச்சு. தளர்ந்தும் முறிந்தும் சகட அசுரர் உடல் மேரா பிளந்து வீழ திருக்காலாண்ட பெருமானே. தளர்ந்தும் முறிந்தும் சகடாசுரர் உடல் வேரா பிளந்து வீழ திருக்காலாண்ட பெருமானேனர். ஒரு சுவாரஸ்யம் பார்த்தா பூதனா சம்ஹாரம் சகடாசுரரை அழித்தது ரெண்டையும் சேர்த்து ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஒரே ரெண்டு லீலையும் சேர்த்து இந்த பாசுரத்தை அறிவிப்பது நம்மாழ்வார் போன வழி. நம்மாழ்வார் இதே மாதிரி அனுபவிக்கிறார். ரெண்டையும் சேர்த்து திருத்தப்பனார் பெரியாழ்வார் அனுபவிச்சிருக்கார். அந்த அதை பின்பற்றி அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்மாழ்வார் ரெண்டையுமே சேர்த்து அனுபவிக்கிறார். பார்க்கலாம். செய்யும் பூங்குழல் பேய் முறை உண்ட பிள்ளை தேற்றமும் பேர்ந்து ஓர் ஷாடிர செய்ய பாதம் ஒன்றால் செய்த நின் சிறு சேவகமும் நெய் உன் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீ உன் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. பெய்யும் பூங்குழல் பேய்முறை உள்ள பிள்ளை தேற்றமும் பேருந்து ஓர் ஷாடிர செய்ய பாதம் ஒன்றால் செய்த நின் கிருச்சேவகமும். அதாவது பூதனா சம்ஹாரம் சகடாசுர பஞ்சன ரெண்டும். அதே பெரியாழ்வார் திருத்தப்பனார் ஆச்சாரியன் ஆண்டாளுக்கு திருத்தப்பனார் அப்பா போன வழிதான் எல்லா பாஷரும் மகமையும் பார்த்தோம்னா அவரும் இங்க சொல்றார். கஞ்சன் புணப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானே மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய். அதனாலே இந்த கள்ளச்சகடம் புதைத்தது பேய்புலை நஞ்சுண்டது ரெண்டை சொல்லி பேய்புலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அளவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளத்து அளவில் துயிலமர்ந்த வித்துன்னா திருப்பார்கடலிலே சயனிச்சிருக்கிற எம்பெருமான அப்படி வித்து. என்ன காரணம்னா அவன் பாக்கி எல்லா அவதாரங்களுக்கும் இது நாற்றங்கால் போலே. மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் வித்து பீஜமாக அந்த திருப்பார்கடலை சேரிச்சிருக்கான் எம்பெருமான். எந்த அவதாரம் பார்த்தாலும் பாகவதம் பூர்த்தியா பார்க்கலாம். அவதாரத்திற்கு முன்னால் இந்திராதி தேவதைகள் வந்து திருப்பார்கடலிலே வந்து அவனுடைய அவனிடத்திலே முறையிட்டு அதன் பிறகு அங்கிருந்து அவதாரம் பண்ணுவதாக. அதனால்தான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து வியூகமூர்த்தியவன். ஏன்னா அவன் எல்லா அவதாரங்களுக்கும் தான் விதை. அதனால அப்படிப்பட்ட வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும். நான் உள்ளத்துக்குண்டு ஹிருதயத்தில் இருக்காரா பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். பனிக்கடலை பள்ளிகோனை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் மாயமணால நம்பி. அது மாத்திரமில்ல, என் மனசுல வந்து எம்பெருமான் வந்து உட்கார்ந்தான். எப்படி உட்கார்ந்தான்னார் அது சொல்லச்சே. அறபத்து அமலையினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என் ஹிருதயத்தில் வந்து உட்கார்ந்தான்னார். எப்படி உட்கார்ந்தான் தெரியுமா? திருப்பார்கடலோடும் திருவனந்தாழ்வானோடும் நாச்சிவாரோடும் கொண்டு என் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட அந்த முனிவர்கள் யோகிகள். இந்த பெரியாழ்வார் அனுபவிச்ச மாதிரி அந்த வெள்ளத்தருவில் துயர்வர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள்னா யாருன்னா ஞான யோகிகள், அதாவது மனநசீலர்கள், ஞானம் செய்கின்றவர்கள். யோகிகள்னா கர்ம யோகிகள், கைங்கரியம் செய்கிறவர்கள். இவா என்ன பண்றா தெரியுமா? இந்த விழுப்புரம் பெண்ணை பார்த்து இவா சொல்றா, வழியில் இருக்கிற ஆண்டாள் கோட்டி உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து தூங்கி எழுந்திருக்கே எப்படி எழுறான்னா மெதுவா எழுந்திருக்கிறான். கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு நோவு வராமல் எழுந்திருக்குமா போலேன்னு வியாக்கியானம். ஏன்னா உள்ள அந்தரியாமியான பகவான் இருக்கானே அவனுக்கு நோவு வராமல் இருக்கணும். எப்படி கர்ப்பிணி தன் கருவிலே இருக்கிற குழந்தைக்கு நோவு வராமல் எழுந்திருக்கே மெதுவா நிதானமாக அப்படி எழுந்திருப்பாளோ அது மாதிரிக்குமே அதுதான் அப்ளிகபிள். அது கிளம்புற தூங்கி எழுந்திருக்கிற பொழுது நிதானமாக மெதுவாக எழுந்திருக்கணும். ஏன்னா உள்ளத்திலே உரைகின்ற எம்பெருமானுக்கு எந்த ஹானியும் வரக்கூடாதுன்னு அதை நன்றாக காட்டி தந்தவன் பிரகலாதாழ்வான். ஏன்னா ஹிரண்யகசிபு பிரகலாதனுக்கு எத்தனை துன்பம் உண்டோ அத்தனையும் கொடுத்தான். ஏன்னா அவன் சொல்கின்றபடி ஹிரண்யாய நமஹா என்பதை சொல்லாமல் அட்டாட்சரத்தையே சொன்னான் குருகுலத்துல. அதனால அவனிடத்திலே கோபம் கொண்டு அவனை கொல்லுவதற்கு பலவித முயற்சிகள் பண்ணினான். ஹிரண்யகசிபு நெருப்புல தூக்கி போட்டான், கள்ள கட்டி சமுத்திரத்துல போட்டான், யானையை விட்டு இடர சொன்னான், எல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா மலையிலிருந்து கீழே உருட்ட சொன்னான் அவன். இந்த பிள்ளைய மலையிலிருந்து இந்த பிள்ளையை கீழே உருட்டி விடுறான் அவருடைய பிரச்சர்கள். அப்ப இந்த குழந்தை 5 வயது பாலகன் அவன் என்ன பண்ணானா ரெண்டு கையும் மார்பை சேர்த்து அப்படியே கட்டினானான். என்னன்னா எனக்கு எந்த ஹானி ஏற்பட்டாலும் பரவாயில்லை, என் உள்ளத்திலே உரைகின்றான எம்பெருமான் ஹரி அவனுக்கு எந்தவித கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு பண்ணினான்ங்கிறார். பாகவத ஸ்லோகம் பார்த்தா அற்புதங்க. தத்தம் சிக்ஷிபு சர்வே பாலம் தைத்தேய கிங்கராத சோபிய தக்ஷிப்தோ ஹிருதயே நோத்பகன் ஹரிம். அந்த ஹிருதயத்தில அந்த ஹரியை அப்படியே அவன் தரிச்சிருக்கான். ஹிருதயத்துல இருக்கார் எம்பெருமான், அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படி இருக்கானா. அது மாதிரி இவாள் என்ன பண்றா, அந்த வெள்ளத்திரவில் துயர்வந்த வித்திரை உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த பிரகலாதன் எப்படி உள்ளத்துல இருக்கிற பெருமாளுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னானோ, எப்படி பெரியாழ்வார் உள்ளத்திலே எம்பெருமான் வந்து அமர்ந்தார்னு சொல்றாரோ, அது மாதிரி இவர்கள் உள்ளத்தில இருக்கின்ற எம்பெருமானுக்கு எந்தவித ஹானியும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மெல்ல எழுந்து படிக்கிறது. மெல்ல எழுந்து என்ன பண்றா, ஹரி என்ற பேரரவம். என்ன பகவத்கைங்கரி மன்றவான கரம்பிலிருந்து ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி சாஸ்திரம் அப்படித்தான். காலம்புரம் எழுந்திருக்கிற பொழுது ஹரி ஹரி ஹரி ஹரின்னு ஒரு எழுதலும் சொல்லு எழுந்திருக்கிறோம் சாஸ்திரம். ஏன்னா ஹரி ஹரதி பார்த்தானி துஷ்ட சித்தை ஸ்மிருதா. என்ன சொல்றதுன்னா ஹரின்னு ரெண்டு எழுத்து சொன்னா பாபங்கள்லாம் போறதான். எப்படின்னா நம்ம அறியாமல் நம்ம நெருப்புல கை வச்சாலும் எப்படி சுடுவோம், அது மாதிரி அந்த ரெண்டு எழுத்து அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாம சொன்னாலும் சரி அந்த ரெண்டு எழுத்து நாம சொன்னா பாபங்கள்லாம் போறதுன்னு என்ன பண்றா, மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம். அரி என்ற பேரரவம்னு சொல்றாங்க. அங்கு சொல்ற பொழுது வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டலையோன்னு சொல்ற பொழுது அங்க பேர் என்ற பொருளுக்கு பெரும் சப்தம் அர்த்தம். அதாவது சங்கநாதம் ரொம்பவும் நல்ல காதல விடுற மாதிரி ஒலிக்கின்றதோ பேரரவம்னா பெரிய ஒலின்னு அர்த்தம் பேரரவம். இங்க அரி என்ற பேரரவம்னா பேர்னா பெயர் என்பதை அத பேர் என்று கலோக்கிறா. அரி என்ற பேரரவம்னா ஹரி ஹரி ஹரி என்று நாமா அவனுடைய சப்தம். அவ அந்த ஹரிநாம சப்தம் காதல விழையா, பேரரவம் நாம சங்கீர்த்தனம் சப்தம் கேட்கலையா, பேரரவம் கேட்டலையோ. என்ன நமக்கு எல்லாம் விதிச்சிருக்கா, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா நம்ம பெரியவாள்லாம். எப்படின்னா எப்படி ராத்திரி பட்ட சமத்தீர ராத்திரி படுத்துக்கு சக்ஷிராத்திநாதன் மாதவன் நினைச்சு படுத்துக்கோ ஸ்மரிச்சுக்கோ, காலம்புரை எழுதிச்சா ஹரின்னு சொல்லு, வெளியில கிளம்பிச்சு கேசவராமாவை சொல்லிட்டு கிளம்பு, சாப்பிட போது கோவிந்த ராமாவை சொல்லு, இப்படி எல்லாம். அதனால இவர்கள்லாம் ஹரி ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி எழுதியிருக்கிறாளே ஹரி என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. உள்ளம் புகுந்து அதாவது காது வழியா போய் அந்த நாம சங்கீர்த்தன காது வழியா போச்சு என்ன ஆறுதுன்னா உள்ளம் குளிர்ந்து போனோம். அதான் ருக்மிணி கிருஷ்ணனுக்கு லெட்டர் எழுதி அமைச்சா, சுத்வா குணான் புவன சுந்தர சண்பதாந்தே நிர்விஷ கர்ண விவரை ஹர தோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிபதாம் அகிலார்த்தலாபம் துவையச்சுதா விசதி சித்தபபத்ரபம் மே சுத்வா குணானு புவன சுந்தர சுன்பதாம் தே நிர்விஷ கர்ண விவரை ஹரதா அங்கதாபம். கிருஷ்ணா உன்னுடைய குணங்களையும் அத காது கேட்ட உடனே என்னாச்சு, உள்ள இருக்கக்கூடிய தாபத்திரயங்கள்லாம் எடுத்துனார். அதான் கோபிகா கீதத்துல கோபிகள் சொல்லிச்சே அவ என்ன சொல்றா, தத கதாமிர்தம் தத்த ஜீவனம் கவிபிரீதிதம் கல்மஷாவகம் சிரவணமங்கலம், சிரவணமங்கலம் காது வழியா அது கேட்கச்சே அந்த ஹரி என்ற பேரரவம் காது வழியா உள்ள போச்சே, உள்ளம் குளிர வேண்டாமா? உள்ளம் குளிர்ந்து உடனே எழுந்திருக்க வேண்டாமா? அதாவது படுக்கை கீழே வெள்ளமிட்டார் போல் திருநாமம் செவி வழியே புகுந்து உள்ளம் குளிர்ந்து நெஞ்சிலே புகுந்து ஆனந்தம் ஏற்பட வேண்டாமா? இன்னும் தூக்குறேன். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, முதல்ல சொல்லிச்சே வெள்ளை விழிசெங்கின் பேரர், வெள்ளை விழிசெங்க அது வெண்மையே, பளிச்சில் இருக்கிற வெண்மையே கண்ணை கூசி தூக்கத்திலேருந்து உங்களை எழுப்பியிருக்கணும். அதை விட்டாச்சுன்னா அதுவும் இல்லைன்னா அதனுடைய சப்தம், முதல்ல புள்ளும் சிலம்பனகான் பட்சிகள் சப்தம், அப்புறம் வெள்ளை விழிசெங்கினுடையதான அந்த வெளிச்சம், அதனுடைய பேர் ஒரு பெரிய ஒலி, அப்புறம் இவாளுடைய நாமசங்கீர்த்தனம், இத்தனையும் காதல விழுந்து இந்த காதல விழிலையா நீ தூங்குறியா அரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து. ஏன்னா பகவன் நாமா அப்படிப்பட்டது, காதல் விழுந்தாலே நமக்கு நல்ல கரியங்கள்லாம் கொடுக்காதுதான் வியாக்கியானத்தை சொல்லச்சு, அவன் துவேஷ்ய நானாலும் அவனுடைய நாமம் உத்தேசியமாயிரே ஆயிற்றேன். ஏன்னா உத்தரவண்ணான் கோவில் இருக்கிற பெருமாள் இருக்கு, பெருமாள் சேர்க்கவே போக மாட்டேன், கோவில் இருக்கிற இடமே வேண்டாம் எங்கேயோ வெளியில போய் வீட்டை கட்டிட்டு இருந்தார். ஏன்னா கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எழுதினா இவர் கோவிலுக்கே போறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணி இங்க ஒரு வீடு கட்டி இருந்தார். அப்படிப்பட்ட ரொம்ப மகானுபாவன். அது என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு சமயம் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு கொடுத்து டைஃபாய்டு சொன்ன மாதிரி பெரிய டாக்டர் எல்லாம் வைத்தியங்கள்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்றா, சாதாரணமா பார்க்கிற வழக்கம் சொல்ற வழக்கம் தான் அது, டாக்டர்கள் நாங்கள் ஐ ஹவ் ட்ரைட் வாட் எவர் வி கேன் அல்டிமேட்லி யூ ப்ளீஸ் ப்ரே டு காட்ங்கிறான். அது அல்டிமேட்டா தான் பண்ண சொல்றான், முதல்ல பண்றது இல்லவா? அதனால என்ன சொல்ற, நாம் பகவான பிரார்த்திச்சுக்கோங்க, உடனே விட்டு சாஸ்தான் பாராயணத்தை பண்ணி, உடனே ஆச்சாரியெல்லாம் சொன்னா விட்டு சாஸ்தான் பாராயணம் பண்ணி குழந்தை உடம்பு சரியாயிடும். அது காதல பகவான் நாம விழுந்த உடனே அவன் சரியாச்சன். பாக்ஷிகார சரித்திரத்துல விடுத்தான், பாக்ஷிகாரர் ஸ்ரீரங்கத்துல காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கச்சு, ஒரு லௌகிகன் தினம் ஆபீஸ்ல இருந்து அவசர அவசரமா வந்துட்டு அவர் வந்து காலக்ஷேபம் கேட்கிற வழக்கம் சாயங்காலம் வந்து எங்க தீர்த்தாமல்ட்டு வருவாராங்க. அப்படி இருக்கிச்சே ஒரு நாளைக்கு அவரை பத்தி ஒருத்தர் புகார் சொன்னார். என்ன புகார்னா, சுவாமி உங்கள்கிட்ட ரொம்ப சிஷியரா இருக்கார், உங்கள்கிட்ட வந்து காலக்ஷேபம் கேட்கிறார், ஆனா அவர் ஜெயினர் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வராரேன்னு. சரி அப்படிலாம் இருக்காது, என் சிஷ்யம் அப்படி பண்ண மாட்டானேன்னு சொன்னாராம் பாக்ஷிகாரர். இல்ல நீங்க விசாரிச்சு பாருங்க. அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு இந்த சிஷ்யனை பார்த்து, நீங்க வர வழியில ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரையாமே, ஏதோ கோவில் சேவிச்சுட்டு வரையாமா? அவர் கோவில் சேவிச்சுட்டு வரேன். அதுக்கு அவர் பதில், ஏன்னா நம்மாழ்வார்ன்னு சொல்றாருன்னா, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று துள்ளும் கருவுடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும் பெருவிலும் வீழ்விலும் ஓவா கண்ணன் கடல் விரும்புமே. அதாவது கருவுடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும் அந்த மனோபாவத்துல எந்த கோவில் பார்த்தாலும் சிவன் நாராயண பிரிதான திருக்கோயில் என்று கை கூப்பி தொழுது ஒரு வழக்கம் அப்படித்தான் சேவிச்சேன்னா, அது ஜெயினர் கோவிலாச்சேன்னு யாராவது சொல்றாளேன்னா உடனே மூர்ச்சி அவிழ்த்தார். அவர் ஜெயினர் கோயில நீ சேவிச்சியாமேன்னு ஆச்சாரியன் கேட்டோடனே மூர்ச்சி ஆயிட்டார். பக்கத்துல எல்லாம் பதறினா, உடனே பாக்ஷிகாரர் சொல்றாரா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க எழுந்துட்டுருவான். அப்படி என்ன அந்த நாமசங்கீர்த்தனத்தினுடைய பிரபாவம் அப்படிப்பட்டது, உன் காதல விழறியா அந்த அரி என்ற பேரர்வம் காதல விழுந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்து இதை தூங்கி எழுந்திருக்க வேண்டாமா எழுந்துரு என்பதாக பாசுரார்த்தம். அதுக்கு சுவாபதேசம், மனுஷ ஜென்மம் எடுத்ததற்கு காலக்ஷேபம் கேட்கணும், பட்சிகள் காலக்ஷேபம் சொல்றதுங்கிறார். பட்சிகளும் காலக்ஷேபம், புள்ளும் சிலம்பனகான்னு சொல்லிட்டு பட்சிகளும் காலக்ஷேபம்னா என்ன அர்த்தம்னா, மகான்கள்லாம் பட்சி ரூபமா வந்து காலக்ஷேபம் சாதிக்கிறானாம். சாரீரக மீமாம்சை ஸ்ரீபாஷ்யத்துல உபனிஷத் பிரசித்தமான ஒரு கதை. ஞானஸ்ருதின்னு ஒரு மகாராஜா கணக்கற்ற அன்னதானங்கள்லாம் பண்ணினார், ஆனா அவருக்கு பிரம்ம ஜானம் கிடையாது. ஒரு நாளைக்கு அவரை படுத்துட்டு இருக்கிற பொழுது ரெண்டு அன்ன பட்சிகள் அவர் தலைக்கு மேலே பேசுவது கேட்டார். ராத்திரி ஒரு பட்சி மற்றதை பார்த்து சொல்லிட்டு அவன் பக்கத்துல போகாது, அந்த ராஜா பக்கத்துல போகாதுன்னு. இன்னொரு பட்சி கேட்டு, ஏன் என்ன அவன் பக்கம் போனியான்னா அவனுக்கு தேஜஸ் குறைஞ்சு போச்சு, அதனால உனக்கும் போயிடும். எப்படின்னு அடுத்த பக்ஷி கேட்டது, ரைக்குவ மகரிஷியை விட தேஜஸ் குறைஞ்சு போச்சுன்னு முதல் பக்ஷி. இது ரெண்டும் பேசினது காதல விழுந்தே தவிர அந்த ராஜாவுக்கு அப்புறம் ஒன்னும் புரியல. ரைக்குவ மகரிஷின்னு சொல்றான், எங்க இருக்கா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து அவர் இருக்கிறதுக்கு போனா அவர் பெரிய உடம்பெல்லாம் இந்த யானைச்சுவடி இப்படி உட்கார்ந்துருக்கார். அந்த ரிஷியை போய் சேவிச்சு உங்க பத்தி கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட நான் காலக்ஷேபம் பண்ணணும், எனக்கு ஆத்ம ஞானம் வரணும், காலக்ஷேபம் பண்றதுக்காக வந்திருக்கேன். அவர் பரீட்சைப்பட்டார் அந்த ரிஷியோட. அவர் சொன்னார்னா அப்படிலாம் சொல்லித்தர முடியாது, ஒரு ராஜ்யம் பூரா எனக்கு குருதட்சிணா எழுதி கொடுத்தா உனக்கு காலக்ஷேபம் சொல்றேன், சரி தரேன். நான் உன்னுடைய பொண்ணை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொல்றேன். அதுக்கு சரின்னா இப்ப பரீட்சையில பண்ண உடனே உடனே சொன்னார், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீ எந்த அளவுக்கு நீ சீரியஸா இருக்கேன்னு பாக்குறதுக்காக பண்ணேன்னு சொல்லி அவருக்கு அப்புறம் உபதேசங்கள் எல்லாம் பண்ணார். அப்படி ஆச்சாரியர்கள்லாம் இந்த பக்ஷி மாதிரி வந்து, இந்த பக்ஷிகள் மாதிரி வந்து அவளுக்கு உபதேசம் அவனுக்கு புரிய வைப்பதற்காக பண்ணான. அதனால பக்ஷிகள்னு சொன்னாலே ஆச்சாரியன் அர்த்தம், ஏன்னா பக்ஷிகளுக்கு ரெண்டு ரெக்கைகள். அது மாதிரி ஆச்சாரியன் ஞானம் அனுஷ்டானம் என்று ரெண்டு அவள்கிட்ட உண்டு, அது ரெண்டு இருந்தாதான் ஆச்சாரியனுக்கு விசேஷம். கேவலம் ஞானம் மாத்திரம் இருந்தாலும் போற அனுஷ்டானம் இல்லாத ஞானம் பிரயோஜனம் இல்லாது, அதே மாதிரி அனுஷ்டானம் மாத்திரம் வந்து ஞானம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது எப்படி பக்ஷிகளுக்கு ரெண்டு ரெக்கையோ அது மாதிரி ஹேர்ப்பாரை பக்ஷிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகன்று குரு சம் பிரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் ஆச்சாரியத்தை சூரிய வைக்கிறார். எப்படின்னா உபாபியாம் அபி பக்ஷாபியாம் யதா கே பக்ஷி நோகதி ததேவ ஞான கர்மாபியாம் பவம் தரதி தேசிகா. உபாபியாம் அபி பக்ஷாபியாம் எப்படி ரெண்டு பக்கத்து பட்சி ரெண்டு ரெக்கையை வச்சிருந்து பட்சிகள் ஆகாசத்தை சஞ்சரிக்கின்றதோ அது மாதிரி ஞானம் அனுஷ்டானம் இந்த ரெண்டும் ரெண்டு ரெக்கைகள் மாதிரி இருந்து அந்த ஆச்சாரியெல்லாம் நமக்கு உபதேசங்கள் பண்ணார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவேடைய ஞான குருவை அடைந்திட்டால் தேனார் கமல திருமாமகள் குழுதன் தானாகவே வைகுந்தம் தரும்னு நினைத்து போனான். அந்த மாதிரி நல்ல ஆச்சாரியம் கிடைச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசர்வ்டு வைகுண்டத்தை நமக்கு. அப்ப இது பட்சிகள்னா புல்லும் சிலம்பரகான்னா ஆச்சாரியர்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கான். புள்ளரையன் கோயில்னா தேவர்களும் ரிஷிகளும் ஒரு சமயம் பகவான்கிட்ட தாங்கள் எங்க வசிக்கலாம்னு கேட்கிறா. பெருவாழ் போய் கேட்டா தேவர்கள் ரிஷிகள்னா. அதுக்கு பகவான் என்ன சொல்றார், குரவோ எத்திர பூஜ்யன் பூஜ்யந்தே சாதுகு சமன்விதா வஸ்தவியம் தத்திர யுஷ்மாபிகி எத்திர தர்மோ நகியத்தே. பகவான் பதில் சொல்றார், குரவோ எத்திர பூஜ்யந்தே அல்ல, ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் எங்கு பூஜிக்கப்படுகின்றாலும். அதனாலதான் பாகவதத்திலேயே பின்னால ஆழ்வார்கள்லாம் வசனம் பண்ண போறது சூக்ம திருஷ்டினால முன்னாரே நல்ல தீர்க்க தரிசனத்தோடு பாகவதத்துல ஸ்லோகம் பார்க்கலாம். கலூ கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணா கொச்சின் கொச்சின் மகாபாக திரமிடேஷு ஜபூரிஷ தாமிரபரணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாக பிரதீச்சி ச மகாநதி. பாகவத ஸ்லோகம் அது. என்ன சொல்றாருன்னா, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக கொச்சின் கொச்சின் மகாபாகா திரமிடேஷ பூரிஷா. என்ன நாராயண பாராயணர்களாக பல மகான்கள்லாம் தமிழகத்திலே நிறைய அவதாரம் பண்ணுவா. தாமிரபரணி நிதி தீரம் வைகையாறு காவேரி இப்படி பல பல அந்த நதியினுடைய தீரங்களிலே அவதரிப்பார்கள். இருந்தா அப்படி உயர்ந்த மகான்கள் இங்கு வசிக்கின்றார்களோ அதுதான் நாங்கள் வசிக்கிறதுக்கு தகுந்த இடம்னு பகவான் பதில் சொன்னார். அப்படி அதான் திருமை சேப்பிரான் சொல்றார், எல்லாத்தையும் விட்டவா இல்லறத்தை விட்டு துறவரத்தை மேற்கொண்ட சன்னியாசிகள் இருக்காளே, பாக்கி எல்லாத்தையும் விட்டா கூட ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கிற ஆசையை அவளால விட முடியல. ஏன்னா அப்படி ஸ்ரீரங்க வாசம்னா அப்படிப்பட்டது. அங்க சொல்லிச்சேன் ஆச்சு திருச்செந்த விருத்தத்துல அழகா சொல்றாரு, புற்றையுற்ற முற்றல் யானை பூரதிந்து வந்ததை பற்றியுற்று மற்றதன் மறுப்பு சித்த பாகனூ சித்தயிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அற்றப்பற்ற சுற்றி வாழும் அந்த நீரங்கமே. அற்றப்பற்ற சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கம், பற்றற்றவர்களும் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கவேன். ஏன்னா ராஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்தை எழுந்திருச்சே அவர் அப்படி ஆஜான் பாகுவாக திருதண்டத்தை கையில ஏந்தி ஸ்ரீரங்கத்துல வரம் வந்தார்னா அவருக்கு பின்னால் 74 சிம்மாசனாதிபதிகள் 700 பரமே காந்திகள் அத்தனை பேரும் பின் தொடர்ந்து போயிட்டு இருப்பாளாம். ஏன்னா அத்தனை ஆச்சாரிய வர்க்கங்கள் மண்டி கிடந்தது ஸ்ரீரங்கம். அது மாதிரி உத்தமமான தரங்கள்ல நீங்க பார்த்தா அதுல வந்து எல்லாரும் அதில் ஈடுபடுறா பாருங்க. அப்படி விசேஷமாக புள்ளரையின் கோயில்னா இந்த கோயில் இருக்கக்கூடியதான புள்ளரையின் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரர்வன் கேட்டியோனா ஆச்சாரியனுடைய காலக்ஷேப சப்தம் கேட்கிறியா? அதாவது திருவந்திர உபதேசத்துல பிரணவன் காதல வழிதான் புள்ளரையின் கோயில் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய திருவந்தம் திருமத்தினுடையதான வெள்ளை விழி சங்கு, சங்குன்னா பிரணவம், பிரணவத்தினுடையதான அந்த சப்தம் உபதேசத்துல இந்த பிரணவ சப்தம் காதல விழறியா? ஏன்னா ஓமிதி பிரம்மா ஓமிதி தகும் சர்வம் உபநிஷத்துல பார்த்தோம்னா அப்படி சங்கம்னா பிரணவம்னு அர்த்தம். பிள்ளா எழுந்திராய் அப்படின்னா சுவாபதேசத்துல காலக்ஷேபத்திற்கு புதியவரே புறப்படும், காலக்ஷேபம் ஆரம்பிச்சப்புறம் உடனே கிளம்பும் அப்படின்னா பேய்முறை நஞ்சுன்னா மூலமந்திராதிகாரத்துல கரசி திருசார்த்த சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அதாவது பூத்தனான்னு சொன்னா அவித்யின்னு அர்த்தம், அவித்யா பூத்தனோன்முக்தைஹி அனவஜாத சத்பதைஹி, அதாவது பூத்தனை அழிச்சான்னு சொன்னா அஜானத்தை அழிச்சான் பகவான். அது வெளியே அது ஒரு லீலை பூத்தன சம்ஹாரங்கிறது. அதுல எப்படி விசேஷ சாஸ்திரார்த்தம் என்னன்னா பூதனை அழிச்சான் பகவான் கிருஷ்ணபுர பாத்மான்னா அஜானத்தை அழிச்சான் அவித்தியை அழிச்சான். ஏன்னா அஜானம் போனாதான் மோட்சம் விட்டார் பகவத் ராமானுஜர். அதனால பூதனை பேய்முறையை நஞ்சு விட்டுனா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா அஜானத்தை அழிக்கிறான் அர்த்தம். கள்ளச்சகடம் கலக்கள் ஏக்காலோச்சினா சகனாசுரை சம்ஹரித்தது போலே ஆச்சாரியன் இனி சக்கரங்கள் போல இருக்கக்கூடிய காம குரோதங்களை அழிக்கிறான் அர்த்தம். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவான் கீதாச்சாரியன், காம குரோதங்களை தான் அழித்தவர் ஆச்சாரியன். இத்திராஜ சப்ததியில சுவாமி தேசிகன் ரொம்ப வேடிக்கை ஒரு சமாச்சாரம் சொல்றார். மும்மூர்த்திகளுக்கு கூட ஏதோ ஏமாந்து போயிட்டா, ஏன்னா பிரம்மதேவன் ஒரு பெண்ணை நாப்பல வச்சான், பரமேஸ்வரன் என்ன பண்ணான்னா அர்த்தநாரீஸ்வரனா போனான், அவனுடைய எழுது பாகத்திலே அவன் வந்து பார்வதிக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டான். அவர் பகவான் பரதத்துவமா இருக்கிறவன் கோபி கோபிஜனம் வசங்கத வசங்கதார சொல்றாரு. அப்படி போயிட்டு போனார். ஆனா இங்க இத்திராஜருடைய திருவிடைய ஆசீசவாளுக்கெல்லாம் காம குரோதங்களே கிடையாதுங்கிறார். பகதி மகிழாமோ வேதாஸ்திரயி முகரைர் முகைஹி வரதனுதயா வாமோ பாகா சிவச்ச விவர்த்ததே ததபி பரமம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம் வதம் மதன கதன க்ளிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாஹ யதீஸ்வர சம்ஸ்ரயாஹ. அப்படிப்பட்டவனுடைய ஆச்சாரியன் அவர். ஆனா அப்படி கள்ளச்சகலம் கலக்கழிய காலோச்சினா காமம் குரோதங்களை எல்லாம் அழித்த ஆச்சாரியன் வெள்ளத்து அளவில் துயில் அமர்ந்த அப்படின்னா ஆச்சாரியர்கள் என்ன பண்றாருன்னா யோக திசையிலே கண்ணை மூடிக்கொண்டு பகவான் அனுபவிப்பான். யோக திசையில இருக்கே கண் மூடி இருக்கும், கண் மூடி இருக்குன்னா தூங்குறான்னு அர்த்தம் இல்ல, உள்ளத்துல உள்ள கோயில பகவான் அனுபவிக்கிறது. சாட்சாக்காரம் தான் அவர்களுக்கு விழிப்பு, பகவான் பார்க்கச்சே சாட்சாத்கரிக்கச்சே. ஏன்னா இந்த சம்சாரத்துள்ள மற்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கம். நீங்க தான் அவன் கீதாச்சாரியன் சொன்னா யானிஷா சர்வபூதானாம் தஸ்யா ஜாகிருதி சம்யமி எஸ்யா ஜாகிருதி பூதானி சானிஷாம் பஷ்யதோ முனேஹின். நாமெல்லாம் பிழித்திருக்கின்ற நேரங்கள்ல பார்த்தா அவ தூங்குற மாதிரி பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருப்பா, நாம தூங்குற நேரங்கள்லாம் அவ வீழ்ச்சி இருப்பாள். அப்படிப்பட்ட ஞானிகள்னா வெள்ளத்தறிவில் துயில மருந்த வித்தினைனா அந்த பெருமாளை அறிவதற்கு ஆச்சாரியன் காலக்ஷேபம் மூலமா தான் அறிய முடியும். அதற்கு அந்த பெருமாளை அறிவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வித்துனா ஒரு விதை மாதிரி ஆச்சாரியன் இந்த வெள்ளத்தறவில் துயில மருந்த வித்தனைனா அந்த அதை பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆச்சாரியன் இருக்காரு, அவர் தான் பெருமாளை நாம் அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். என்ன பகவானே சொல்றான் கீதையிலே, அகம் சர்வசிய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிபத்வா பஜந்தேவாம் புதா பாவ சமன்விதாக, நானே அனைத்திற்கும் இருப்பிடும் உற்பத்தி காரணம் எல்லா என்னிடத்திலேருந்தா வருது, இதை அறிந்த ஜானிகள் என்னை ரொம்ப அன்போடு போற்றுகிறார்கள்னா அதே அகமாத்மா குடாகேஸ்வர சர்வபூதாசேஸ்திதா சொல்றார். அகம் ஆதிச்ச மத்தியஞ்சே பூதானாம் அந்த ஏவச்சானா, எல்லாவர்களும் அந்தராத்மானான் தான், உயிர்களுடைய தொடக்கம் உயிர்களுடைய மத்தியம் உயிர்களுடைய முடிவே இல்லா நான் தான் சொல்லிட்டு பீஜம்மாம் சர்வபூதானாம் பித்தி பார்த்த சனாதனம், பீஜம்மாம் சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பீஜம் பித்தாக என்னை நீ அறிந்து கொள். அப்படி அதை நமக்கு அறிவிக்கக்கூடிய அந்த உபதேசங்களை எல்லாம் பண்ணி அறிவிக்கக்கூடியவர் யாருன்னு ஆச்சாரியன். வெள்ளத்தேர்வு திருவந்த வித்து. பகவான் எல்லாவற்றிற்கும் உற்பத்தி காரணம் என்பதை ஆச்சாரியன் நமக்கு அறிவிக்கின்றார், நமக்கு உபதேசிக்கின்றார். ஆச்சாரியன் இல்லைன்னா பகவானுக்கு மதிப்பே இல்லை. ஏன்னா ஆச்சாரியன் இருந்தா தான் பெருமாளுக்கு மதிப்பு. ஆச்சாரியன் மூலமாகத்தான் பகவானை நாம் அறிய முடியும். அதனால்தான் ஆச்சாரியன் பெருமாளை விட உயர்ந்தவர் நம்ம சம்பிரதாயத்தை சொல்ற காரணமே தேசிகனே அதான் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் திருப்பதிக்கு போனார், தொட்டையாச்சாரன்னு பேர். அவர் அங்க போனா பெருமாளை சேவைக்க போனா இப்ப பெருமாள் சேவை கிடையாதுன்னு, இப்ப என்னன்னா தோமார சேவை நடந்துட்டு இருக்கணும், அப்புறம் இப்ப பூலங்கி சேவை நடக்கிற சேவை இல்லை, இப்ப அர்ச்சனை நடக்கிற சேவை பார்த்தார், பொறுத்து பார்த்தார். என்ன சொல்ல, ஐஸ்வர்ய மதமத்தோசி மாம்ன ஜானாசி கேசவான்னு போய் கோபத்தோடு பரிபீடத்துல ஒரு குத்து குத்தினாராம். உடனே பெருமாள் பயந்து போய் பட்டாரு கதவு திறந்து. ஏன்னா ஆச்சாரியர்கள் என்ன பரமதங்கள் பரதத்துவம் இல்லைங்கிற போது அது ஸ்தாபிக்கிறது ஆச்சாரியர்கள் தான். அதையெல்லாம் கட்டித்து நம்ம பெருமாளுடைய பெருமையெல்லாம் உலகத்திற்கு ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனால அந்த ஆச்சாரியன் தான் விசேஷமாக அப்படிப்பட்ட வித்து. நம்ம பெருமாளை எல்லாம் அறிவதற்காக வெள்ளத்தவையில் துயில வந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து இப்படிப்பட்ட ஆச்சாரிய சேஷ்டர்களை பிரீச்சியோடு ஸ்மரித்து சிஷ்யர்கள் சாவதானமாக பிரணாமம் செய்து அரி என்ற பேரர்வோனா ஆச்சாரியுடைய தனியனை அனுசந்திக்கிறார்களே, அது உள்ளம் புகுந்து அந்த துணி உள்ளத்தை குளிர செய்யவில்லையா, எழுந்திருக்க வேண்டாமா, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே என்பதாக இல்ல. சுவாபதேசத்துல 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வீராக 10 என்று ஒரு கிரமம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன 10ங்கிறது 10 இந்திரியங்கள்ங்கிற மாதிரி 10ன்றதுனால நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இன்னொரு அனுபவம் இதுல பார்க்கிறோம். 10 ஆழ்வார்களை எழுப்பினா அப்படின்னு அதுல ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன்னா ஒரு இதுக்கெல்லாம் சாதாரணமாக கேள்வி நம்ம சந்தேகங்கள் அதை தீர்க்கணும். ஆண்டாள் காலம் வேறு, ஆழ்வார்கள் எல்லாரும் ஆண்டாளுக்கு முன் பிறந்தவர்களே, சில பேர் பின்னால் அவதரித்தவர்கள் இருக்க ஆழ்வார்கள், சில ஆழ்வார்கள் ஆண்டாளுக்கு முன்னால் அவதரித்தவர்கள், சில ஆழ்வார்கள் ஆண்டாளுக்கு பின்னால் அவதரித்தவர்கள். அந்த ஆழ்வார்களை எழுப்புவதாக இந்த பாசுரம் எப்படி பொருந்தும்னு கேட்டா இப்படித்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதாவது நம்ம 10ங்கிற எண்ணிக்கையை வச்சுன்னு நம்ம அனுபவத்தினாலே நம்ம பூர்வாச்சாரர்கள் 10 ஆழ்வார்கள் அவர்களுடையதான ஜீவசக்திகளை இதோடு இணைத்து இந்த பாசுரர்களுக்கு பொருத்தி வைத்து அனுபவிக்கின்ற கிரமத்தில் பார்க்கச்சே, அந்த ஆழ்வார்கள் போன்றதான மனோபாவத்தை உடைய ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் அப்படி பண்ணிக்கணும். அந்தந்த ஆழ்வாருடைய மனோபாவம் அப்படி இருக்கக்கூடியதான பக்தை அவள், அவளை எழுப்புகின்ற பொழுது இந்த பாசுரம் அதற்கு பொருத்தமா இருக்குன்னு. ஆழ்வார்கள் யாருன்னா, ஆழ்வார்கள் என்று சொன்னாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இங்கிட்டதான அந்த சமுத்திரத்திலே ஆழ்ந்து போனவர்கள், ஆழங்கால் பட்டவர்கள், அதனால ஆழ்வார்கள் என்று பெயர். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் கணக்கு, ஆனால் ஆழ்வார்கள் பதின்மர்கள் நம்ம சொல்றோம். ஏன்னா மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியான தண்ணீராக முழுமா போல ஒரு பராங்குஷ பரகாலாதிகளை கொண்டு அபினவ தசாவதாரம் செய்வித்து நான் தேசிகன் தசாவதாரம் விட்டார். ஆழ்வார்கள் 10 பதினொன்று ஏன்னு கேட்டா, அந்த பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள், பெரியாழ்வாரை சொன்னா ஆண்டாள் சொன்னதா ஒண்ணு, இன்னொரு காரணம் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களே ஒருவள், அதனால தனியா அதையும் தவிர்த்து. அதே மாதிரி மதுர கவிகள் நம்மாழ்வாரை அடிபற்றி இருக்கிறவரான தனியா இல்லாமல் பாக்கி 10 பேர் ஆழ்வார்கள் பதின்மர்கள் என்று நிர்வகிக்கின்ற ஒரு கிரமம். அதுல 6வது பாசுரம், 7வது பாசுரம், 8வது பாசுரம் இந்த மூன்றும். ஏன்னா இந்த ஆழ்வார்கள் அனுபவிக்கிறதுன்னு வரைச்ச ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஒவ்வொருவர் ஒரு ஒரு விதமா சொல்லிட்டு இருக்கா. அங்க அதுக்கு ஒரு ஃப்ரீடம், அவாவா ஒவ்வொரு பாசுரத்துக்கும் யூனிஃபார்மா இல்ல அது ஆழ்வார்கள் அனுபவத்தை நீங்க பார்த்தா உபன்யாசகர்கள். ஆனா அடியன் ஆச்சாரியன் திருக்குடுதாரன் சாதிக்கிற வழக்கம் நமக்கு வழிகாட்டி சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் வையகமன் போய் பொய்கை பூதம் பேயாழ்வார் ஆரம்பிச்சு அந்த ஆழ்வார்கள் என்ன ஆர்டர்ல சொல்லிருக்காரோ அந்த ஆர்டர்ல அந்த ஆழ்வாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அப்படி காலக்ஷேபத்தை சாதிக்கிற வழக்கம். அந்த கிரமத்துல 6வது வாசுரம் அதுல எழுப்பப்படுகின்றதான ஆழ்வார் யாருன்னு கேட்டா பொய்கை ஆழ்வார். ஏன்னா முதலாழ்வார்கள் 3 பேர், இந்த முதலாழ்வார்கள் 3 பொய்கை ஆழ்வார் முதல்வர், முதலாழ்வாரிலேயே முதல்வர் பொய்கை ஆழ்வார், அதுக்கப்புறம் பொய்கை பூதம் பேயாழ்வார் என்று மூவர்கள். இந்த மூவரையும் சேர்த்து அனுபவிச்சா தான் இந்த சரித்திரம் நமக்கு புரியும். இந்த மூவருடையதான சரித்திரம் எப்படின்னு கேட்டா, 3 பேரும் பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் ஐப்பசி மாசத்துல திருவோணம் அபிட்டம் சதயம் ஆகிய 3 அடுத்தடுத்த நாட்களிலே வெவ்வேறு இடங்களிலே, இந்த காஞ்சிபுரத்துல திருவக்காக்கு பக்கத்துல பொய்கை அந்த பொய்கையில அவதரித்த ஒரு பொய்கையாழ்வார், கடல் மல்லை காவலனே பூதவேந்தேங்கிற அர்தேசிகன், கடல் மல்லையில அவதரித்த ஒரு பூதத்தாழ்வார், திருமயிலை மயிலாப்பூர்ல அவதரித்த ஒரு பேயாழ்வார், அடுத்தடுத்த நாளிலே வெவ்வேறு இடத்திலே அவதரித்த இந்த மூவரையும் ஓரிடத்திலே ஒன்று சேர்க்கின்றான் எம்பெருமான் திருக்கோவிலூர் பிரகண்டூமணி ஊரிடையான அது இடைகழியிலே. அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிற அந்த விற்த்தாந்தத்தை நான் எட்டாவது பாக்கத்தும் பார்க்க பூர்த்தியா சொல்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க அவர் ஒரு ஒருத்தர் ஒரு விளக்கு ஏற்றினாருங்கிறாருங்க. அப்படி பொய்கை ஆழ்வார் இவர் தொண்ட மண்டலத்துல காஞ்சி மாநகரத்துல தோப்பகார சந்திக்கு பக்கத்துல திருவக்காந்திருக்கு பிரசித்தமான அந்த பொய்கையிலே தோன்றியவர். இவர் பெருமாளின் பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சம். இவர் முதலாழ்வார் மூவிலே முதல்வரான இவர் வந்து என்ன பண்றாருனா, இந்த மூன்று பேர் பார்க்கச்சே ஒருத்தர் ஒரு விளக்கேற்றினாருங்கிறார். வையந்த கழியாவார் கடலே நையாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சுட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இந்த விருத்தாந்தம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நல்ல மழைக்காலம், சாயங்கால வெள்ளை முன்னிருட்டு காலம், அங்க முருகண்டூர் ரிஷியினுடைய ஆசிரமம் திருக்கோவிலூர்ல, அங்கு இந்த பொய்கையாழ்வார் முதலாழ்வார் முதல்வர் முதல் என்ன பண்ணார், தங்குவதற்கு இடம் கேட்டு மழைக்கு ஒதுங்குவதற்கு இடம் கேட்டு அவருடைய அந்த மிருகண்டூருடைய ஆசிரமத்துக்கு வந்து கதவு தட்டுறார். அவர் வந்து உள்ள வாங்கன்னு சொன்னார். உள்ள வந்து எங்க ஒரு இடைகழி, அந்த மிருகண்டூர் ரிஷியருடையதான ஆசிரமத்தின் இடைகழியிலே இவர் வந்து படுத்திருந்தார். கொஞ்ச நாள் இந்த மழை கொஞ்ச நேரம் கழிச்சு மற்றொரு வந்து கதவு தட்டினார். அவர் தான் அடுத்தது பூதத்தாழ்வார். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாதானா, அவர் சொன்னார் படுத்தினபடியே முதல்ல வந்தவர், இங்கு ஒருவர் படுக்கத்தானே இடம் இருக்குன்னு. உடனே வெளியில இருந்து சொன்னார், ஒருவர் படுக்க இடம் இருந்தால் இருவர் இருக்கலாமே, எனக்கு இடம் கொடுங்கன்னார். சரி, அவரையும் உள்ள விட்டார். ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து இருக்கா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கல, ஒரே இருட்டு. அப்ப மூன்றாம் ஒருத்தர் வந்தார், அவர் தான் பேயாழ்வார். அவர் வந்து கதவு தட்டினார். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து கூற சொன்னா, நாங்கள் இங்கள் இருவர் இருக்கத்தானே இடம் இருக்கிறதுன்னு. உடனே வெளியில் இருக்கிறவர் கேட்டார், இருவர் இருக்க இடம் இருந்தால் மூவர் நிற்கலாமேனார். உடனே இடம் கொடுத்தா, அந்த மகாத்மாக்கள் உள்ளத்தை பார்க்கணும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, செல்பிஷா இருப்போம், நமக்கு இடம் கிடைச்சுனா அர்த்தவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அவர் உடனே வந்தா மூன்று பேரும் நிக்கிறாங்க, நின்று இருக்க அந்த இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அந்த நேரத்துல இவர் மூவரும் அறியாமல் நான்காவது ஒருவர் அவர்களை நெருக்குவது மாதிரி அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது யாருன்னா எம்பெருமான் திருக்கோவிலூர் எம்பெருமான். இவர்களை ஒன்று சேர்த்து இவர்களை புரிய வைப்பதற்காக இருட்டில் யாருன்னு பார்க்கணும்னு விளக்கேற்றினாரா, அல்ல இந்த பொய்கை ஆழ்வார்ங்கிறவர் விளக்கேற்றார். அவர் என்ன விளக்கேற்றினாரால், வையம் தகலியா வாக்களிலே நெய்யாக. இந்த என்ன வையம் தகலியான அந்த உலகத்தையே ஒரு அகல் விளக்கு மாதிரி பண்ணி கடல் ஜலத்தையே நெய்யாக. நமக்கு அப்படி இருந்தா ரொம்ப சுலபம் தான், இப்ப என்ன எண்ணெய் விற்கிற விலையில நெய் விற்கிற விலையிலன்னு அவருக்கு முடிஞ்சது. வார் கடலே நெய்யாக, சமுத்திரத்தையே நெய்யா வச்சிருந்தார். வெய்ய கதிரோன் விளக்காக, சூரியனுடைய அந்த ஒளி இருக்கு அது ஜுவாலியா வச்சு, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டிலேன் சொன்வாரை இடராழி நீங்கவே என்று அப்படி பாடுறார். இவரை பத்தி பிரபந்த சாரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா அவரை கொண்டாடுறார். சொல்லுச்ச, அருள் மிகுத்ததொரு வடிவாய் கட்சி தன்னில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்தாரை விளங்க புவியோர் உய்ய பொய்கை தனில் வந்து உதித்த புனிதா முன்னாள் இருதனில் தன் கோவர் இடைகழி சென்று இருவருடன் நிற்கவும் மாலிடை நெருக்க திருவிளக்காம் எனும் வையந்தகளி நூறாம் செழும் பொருளை எனக்கருள் செய்திருந்தனையே. நூறு பாஜனங்கள் பண்ணார் அவர். நான் முதல் திருவந்தாதின்னு இவரது, அடுத்தவருக்கு இரண்டாவது திருவந்தாதி, மூன்றாவது திருவந்தாதி, மூவத்தர் நூறு நூறு பாசுரங்கள். அதனால இங்கு பொய்கை ஆழ்வார் அவரை எப்படி இந்த பாசுரத்தினாரே அனுபவம் எப்படின்னு இவர் திவிசக்தி வச்சு நம்ம பார்க்கணும். அதை வச்சு கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி சொல்லணும். புள்ளும் சிலம்பனகான் புள்ளரையும் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவன் கேட்டியவன்னா, வெள்ளை விழிசங்கு இந்த ஆழ்வாரே பாஞ்சஜேந்திரத்துடைய அம்சம், வெள்ளை விழிசங்கின் பேரரவன். அப்புறம் வெள்ளத்தின அளவில் துயரமர்ந்த வித்தினை அப்படிங்கிற பதத்துக்கு இவருடைய பாசுரம் பார்த்தோம்னா, உளங்கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்றும் உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண் வெள்ளத்தில் உள்ளானும் வெங்கடத்துமே யானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர் வெள்ளத்தளவில் துயவர்ந்த வித்தனை வெள்ளத்தின் உள்ளான் கள்ளச்சகடம் கலக்கழிய கால ஒச்சி அப்படிங்கிற விதத்திற்கு இவருடைய வாசத்துல பாருங்க. ஓரடியும் ஷாடு உதைத்த ஓரார் மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் இன்னஞ்சே ஓரடியின் தாயவனை கேசவனை தந்துழாய் மாலை சேர்மாயவனையே மனத்து வை பெய்முறை நஞ்சுண்டுங்கிற பத வரைச்சு இவர் பாசுரத்தில் சொல்றார். வாய் அவனையல்லது வாழ்த்தாது கை உலகம் தாயவனையல்லது தான் தொழா பேய்முறை நஞ்சு ஊனாக உண்டான் உரு ஒரு பேரல்லால் காணா கண் கேடாச்செவி இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு சாம்பிளுக்காக முடிச்சப்பதனால ஆறாவது பாசுரம் பொய்கை ஆழ்வாருடைய மனோபாவத்தை உடைய ஒரு பெண்ணை எழுப்பினதாக அங்க அதில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஏழாவது பாசுரம் ஏழாவது பாசுரத்தை கீசி கீசென்று இங்கும் மானைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேத்து வாசரழு குழராட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவன் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் என்பது ஏழாவது பாசுரம். இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுபவள் யாருன்னா ஆறாவது பாசுரத்திலே பகவத் விஷயத்திற்கு புதிய வடிவத்தில் எழுப்பினானா அங்கன்னா பிள்ளாயின்னு சொல்லி இங்க என்னன்னா பகவத் விஷயத்திலே பழையவளாக இருந்த போதிலும் புதுமை பாவிப்பால் ஒருவழி எழுப்புகிறாள். அதாவது அதை மறந்து போயிட்டா. என்னன்னா பகவானை சேவிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பகவத் விஷயம் எங்கன்னா பகவத் விஷயம் ரொம்ப ருச்சி இருக்குன்னா எப்படின்னா அது பாகவத பக்திவரில் சேர்ந்தாத்தான் அது பாகவதாலே புரிந்து கொண்டாத்தான் பகவானுடைய பக்திங்கிறது உண்மையாக அது பலிக்கும். அதை மறந்து படுத்துட்டு இருக்கிறவா வெளியில வந்து எல்லாரும் கூப்பிடறவரும் உள்ள படுத்துட்டு இருக்கிறவாளாம் அப்படிப்பட்டவள் ஒரு எல்லாரும் வாசல்ல வந்தா உள்ள இருந்து கேட்கிறா புழுந்து ஒடிச்சுட்டு எழுந்துட்டு ஒடிச்சு கொடுத்தா அதுக்குள்ள வந்திருக்கேன்னு இவா வெளியில இருக்கிறவ கேட்டா சொன்னா நாங்க வந்திருக்கிறதுல இருந்தே பொழுது ஒடிச்சு தெரியலையா. அதுக்குள்ள இருக்கிற பதில் சொன்னானா நீங்கள் அகாலத்திலே வந்து விட்டீர்களோ என்று நினைக்கிறோம். இங்க இதுக்கு அவதாரிக்கே ரொம்ப அழகு. ஏன்னா அகாலத்துல போய் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. நீராட்டம் தானே சொல்லியிருக்காவ நீராட்டம்ங்கிறது ஸ்நானம் பண்றதுன்னா அகாலத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா அங்க சொல்லச்சு யாமோ தோ மத்தியமோ ராத்திரி ஆசுர சமயோ மதா முதல் யாமத்துக்கும் கடைசி யாமத்துக்கும் இடையில் உள்ள ரெண்டு நாமங்களும் ஆசுர நேரம்னு பேரு. அதனால நீங்க பாதி ராத்திரில வந்திருக்கணும்னு நினைக்கிறேனா பொழுது விடியல. ஏன்னா நம்ம இப்ப போய் சொன்னோம் இது ஆசுர யாமம் பேரு ரொம்ப ஆபத்தான டயம். நந்தகோபன் கதை நந்தகோபனனுடைய கதை தெரியாதா உங்களுக்கு கேட்டாலும் உள்ள இருக்கிறவர் ஏக்கரத்து அழகாத அது என்ன நந்தகோபன் கதையா வெளியில இருக்கிறவர் இவ்வளவு எழுப்பு வந்த வாழ்க்கு அவ கதை சொல்லிட்டு இருக்கா. அது சொன்னா அது பாகவதத்தில் இருக்கிற விற்த்தாந்தம் இது. அதாவது ஒரு நாள் என்ன பண்றார் நாரத பகவான் வந்தார் நந்தகோபனுடைய கிரகத்துக்கு. ஏன்னா கிருஷ்ணன் இங்க வளர்ந்துட்டு இருக்கான் குழந்தையா எங்க இப்பெல்லாம் அப்பப்பெல்லாம் நாரதருக்கு அந்த பகவானையே நினைச்சிட்டு இருக்கிறவர் பகவானை சேவிக்கணும் என்ன வரபோதெல்லாம் நந்தவரஜத்துக்கு குந்துருவர். ஒரு நாள் வந்து நந்தகோபாலனை பார்த்தார். நந்தகோபாலா உன் வீட்டுல வளர்றானே கிருஷ்ணன் குழந்தையா அவன் யாரு தெரியுமா சாட்சாத் சிவன் நாராயணன். நீ ஏகாதசி விரதம் இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு பேரு ஹரிதினம்னு பேரு. விட்டுதான் தேவதை ரொம்ப விசேஷம். ஏன்னா ஏகாதசி விரதத்தை பத்தி விசேஷமா சொல்றார். சுத்தம் பாகவத சியானம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம்னே. ஏகாதசி என்னைக்கு அன்னத்தை உள்ள உண்ணக்கூடாது முழுக்க பட்டு இருக்கணும். முழுக்க பட்டு இருக்க முடியலன்னா அவரவர்களுக்கு ஏன்னா வயசானவர்கள் உடம்பு சரியில்லாதவர்கள் அதுக்கு முடியாதவர்கள் என்று அதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன் இருக்கே தவிர அன்னத்தை சாப்பிடக்கூடாது இன்னைக்கு. அதுக்காக அது மாதிரி விரதம்னா விரதானுஷ்டானங்கள்லாம் விதிச்சிருக்கு. ஏகாதசி இன்னைக்கு நிர்ஜலமாக இருந்து பட்டு இருந்துட்டும் துவாதசி காலையில் எழுந்து நேராணி பகவத் ஆராதனைலாம் பண்ணி அன்னைக்கு பாரணம் பண்ணணும். அது பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். நாரதர் வழிகாட்டி நல்ல விஷயத்தை சொல்லிருக்காரா அதனால நந்தகோபருக்கு ரொம்ப ரொம்ப சரின்னு பட்டது, ரொம்ப இஷ்டம். அதுல அவர் என்ன பண்ணார், போய் யசோதிட்ட போய் சொன்னார், அம்மா இப்ப நாளைக்கு ஏகாசி, இந்த முறையிலிருந்து நான் ஏகாசி விரதம் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு வழங்குற ஏற்பாடு பண்ணு, ஏகாசி ஒண்ணு சாப்பிட விடுதில்லை, துவாதசனிக்கு தான் பாருனேன். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, ரொம்ப நல்ல காரியம் தான். அவர் சாப்பிடலன்னா அவ்வளவு சாப்பிட போறதுல இன்னைக்கு ஒன்றும் தேவையில்லை, பட்டினி இருந்தோம் நான். சாதாரணமா திருடம் விரதமா இருக்கணும் ஏகாசி விரதம். சில பேர் பார்க்கலாம் ஏகாசி விரதம் இருக்கேன்னு ஆரம்பிக்கிறார் ஒருத்தர், ஒரு சுவாமி, அவர் பத்திரிகிட்ட போய் சொன்னார், இந்த வாரம் ஏன்னா இப்பதான் உபன்யாசத்துல கேட்டேன், ஏகாசி விரதம் போய் விசேஷம் சொல்லிருக்கா, இந்த மாசம் இப்ப கைசி ஏகாசிலேருந்து நான் ஏகாசி விரதம் இருக்கிறதா இருக்கேன் அப்படின்னு. கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ ஏகாசி ரொம்ப விசேஷம், ஏன்னா அம்பரீஷன் ராஜா வந்து துர்வாசரே வரைக்கிறார். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் கேட்டார், இந்த கதை இப்பதான் உபன்யாசத்துல கேட்டேன், இந்த கைசி ஏகாசி மகாத்மா எல்லாம் கேட்டேன், அதனால ஏகாசி விரதம் இருக்கணும் தீர்மானம் பண்ணினேன்னா சரி உண்டா. அவருடைய தர்மபத்னி நிச்சயமா இருக்க போறான் நம்பிட்டு பிஜா இருந்தா, அடுத்த நாள் என்னாச்சு, காலம்பரம் 10 மணி இருக்கும் ஏகாசி அன்னைக்கு, விருந்தாளிகள்லாம் வந்தா, அவருடைய மச்சனும் நிச்சனும் அவருடைய ஃபேமிலியோட எல்லாரும் வந்தானா, இவர் ஏகாசி விரதம் இருக்கிறக்கலாக வரவாளிக்கெல்லாம் ஏதாவது விருந்து பிழைக்காம இருக்க முடியாது, அதுக்காக அந்த அம்மா அவசர அவசரமா ஏதோ விருந்தெல்லாம் பண்ணா. இவர் பார்த்தார் உள்ளேயும் கிச்சனுக்கு அதுக்கும் குறுக்கே நடிக்கும் போயிட்டே இருக்காரு, உள்ள மந்திர பூர் வறுக்கிற வாசனை அடிக்கிறது, ஏதோ பூசி பூசி ஐட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்காரு. பார்த்தார் நேரா போனார் பத்திரிட்ட, பரவாயில்ல இந்த ஏகாசி பரவாயில்ல, அடுத்தாப்புல வைகுண்ட ஏகாசி வருது மாரேஜ் மாசம், அதுல இருந்து நான் உபவாசம் இருக்கேன் இன்னைக்கு வேண்டாம். அது என்ன திருட விரதம் இல்ல, அது அவருக்கு மனசு உடனே செஞ்சலிக்கிறது பாருங்க. அப்படி இல்லாம இவர் பார்த்தாரு ஏகாசி விரதம் இருக்குன்னு தீர்மானம் போட்டார் நந்தகோபன். பாகவத கதை அது, நந்தகோபன் என்ன ஏகாசி விரதம் இருந்தாச்சு, அடுத்த நாள் துவாதசி பாரணை. இவர் புதுசா அந்த பட்டினி இருந்து பழக்கம் இல்லாததுனால ராத்திரி ஒரு தூக்கம் வரல, பாதி ராத்திர எழுந்தார் பொழுது குடிச்சுட்டுதான் நினைச்சிட்டு போய் யசோதியை எழுப்பி நீ பரணிக்கு ஏற்பாடு பண்ணு, நான் போய் யமுனையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டார். இவர் யமுனைக்கு போனா போனவர் ஸ்நானம் பண்ண போனவர் காலம்பர் பொழுது வச்சு ஒரு மராளியாக திரும்பி வரல, யசோதிக்கு கவலை வந்துடுத்து, ஏதோ போனாரு யமுனையில எங்கேயும் ஜலத்தை பிரவாகத்தில் போய் போயிட்டாரா தெரியலன்னு கண்ணனை கூப்பிட்டு பார்த்து வாரம் உங்க அப்பா வந்து யமுனைக்கு போனார், எப்ப போனாரு கேட்டா கண்ணன், ராத்திரி போனாருப்பா ரொம்ப நாள் ஆச்சுன்னு. கண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா அந்த அகாலத்திலே போய் ஸ்நானம் பண்ணினா வருணன் வருண லோகத்துக்கு அழிச்சு போடுவான்னு சாஸ்திரம், இவன் தான் லா மேக்கர் இவனுக்கு தெரியும். அதனால இவன் என்ன பண்ணான், நேர வருண லோகத்துக்கு போயிட்டான் கிருஷ்ணன். அங்க போனா வருணன் வந்து கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி மன்னிப்பு எல்லாம் கேட்கறான். பாகவத ஸ்லோகம் ரொம்ப அழகு ரொம்ப இந்த இடத்துல, நமஸ்துப்யம் பகவதே பிரம்மணே பரமாத்மனே அஜானத மமாகேன மூடேன அகார்ய வேதினா ஆனீதோயம் தவ பிதா தத்பவான் க்ஷந்துமர்ஹதி மமாப்யனுக்ரஹம் கிருஷ்ண கர்த்துமர்ஹஸ்ய சேஷ கிருத்து கோவிந்த நியதாமேஷ பிதா தே பிதிருவத்சலா. என்ன சொன்னா, நமஸ்துப்யம் பகவதே பிரம்மணே பரமாத்மனே அஜானதா, மூடர்களான என்னுடைய வேலைக்காரர்கள் பிரிச்சர்கள் உன்னை காப்பினார் தெரியாம இங்க ஆக்ஷன் வந்துட்டா, நீ என்ன பண்ணு, என்ன மன்னிக்கணும். அது கிட்ட சொன்னா தப்பு இல்லை, நிச்சயமா அவ வேலை கிடையாது, ஒருத்தருக்கா ரூலை மாத்தக்கூடாது, சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதுக்காக நீ நான் கூட்ட நான் கோவிச்சுக்கவும் இல்லை, அவளையும் நீ கோவிச்சுக்காதே, எங்க அப்பா திருப்பி இஷ்டம் போறதுக்காக நான் வந்தேன். உடனே அவன் சொன்னா, வருணன் சொல்றான், கோவிந்த நீயதாமேஷ திருவத்தல அழிச்சுனுமோ உங்க அப்பாவு நல்லபடியா இருக்காருன்னா. உடனே அவரு திருப்பி நந்தகோபன் அழிச்சு வந்துட்டார், நந்தவரிஜத்திற்கு ஊர்ல இருக்கிறவெல்லாம் கூடி போயிட்டா, அதுக்குள்ள இங்க ஊர் நந்தகோபன் போனாரா யமுனைக்கு ஸ்நானம் பண்ண போனாரா என்னவோ காணும், அதுக்கு ஒரு கிருஷ்ணன் போயிருக்கானா எல்லாரும் யசோதி வீட்டு வாசனை கூட்டிட்டா வந்தா கிருஷ்ணன் நந்தகோபன வந்தா. அப்ப நந்தகோபன் ஊர்ல இருக்கிறவர்கள சொல்றா, நாம எதுவும் சாதாரண குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இவனை கிருஷ்ணனே, நான் போய் பாதி நேரத்துல போய் ஸ்நானம் பண்ணேங்கிறதுக்காக வருண லோகத்துக்கு வருணனுடைய பிரச்சனைகள்லாம் அழிச்சுன் போயிட்டா, கிருஷ்ணன் என்ன அழிச்சு போறதுக்கா கண்ணன் அங்க வந்தானே, அங்க வந்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா, அவனுக்கு என்ன உபச்சாரம் கொடுத்தான் தெரியுமா, அங்க வருணன் கண்ணனுக்கு கொடுத்த உபச்சாரத்தை பார்த்த அப்புறம்தான் சாட்சாத் சர்வேஸ்வரன் சிவன் நாராயணன் குழந்தையார், ஏன்னா அடிக்கடி காண்பிச்சிருக்காரு அவர், ஏன்னா யசோதைக்கு நந்தகோபுருக்கு அந்த பாக்கியம் இல்லை. தேவிக்கு வசுதேவன் தான் தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் என்றெல்லாம் இவன் காராகிரகத்தை அவதாரம் பண்ண போது சங்கசக்கரத்தோடு அவன் நான்கு திருக்கரங்களோடு சுருண்டின்ற கேசவாசங்களோடு அந்த ஆச்சரியமா அந்த தாமரை போன்ற கண்களோடு எப்படி அவதாரம் பண்ணினா சாட்சாத் பகவான பார்த்தா ஸ்தோத்திரங்களா பண்ணினான். ஆனா யசோதை நந்தகோபனுக்கு அந்த ராத்திரி பிறந்த குழந்தை இங்க வந்து அடுத்த நாள் கார்த்தால தனக்கு பிறந்த குழந்தைன்னு நினைச்சிட்டு மோகித்வா ஜெகத் தருன்னு இருக்கிறவ பகவான் அவளுக்கு அவ பார்க்கல அவதாரத்தின் போது பிரத்யட்சமா. ஆனாலும் அவ்வப்பொழுது காண்பிக்கிறான் இந்த வாயை திறக்கச்சே மண் மண்ண சின்ன வாயை திறந்தா உலகத்தை எல்லாம் காண்பிச்சான். இது மாதிரி பல பல இடங்களிலே தான் சர்வேஸ்வரன் காண்பிக்கிறான். ஆனாலும் அடுத்த கட்சம் என்ன பண்ணுவான்னா அவளுக்கு அஜானத்தை கொடுத்துருவான். மாயன் மாமாயன் பெருமாயன் ஆகினால இப்ப நந்தகோபுர் சொல்றான். இது நம்ம சாதாரண குழந்தை நினைச்சிட்டு இருக்கோம் வருண பகவான் எவ்வளவு உபச்சாரம் பண்ணினா சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால தான். ஏன்னா அவனுக்கு உட்பட்ட தேவதைகள் வருணன் முதலாளவர்கள்னா அதனால சில உபச்சாரங்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எத்தனை ஆச்சரியமான ஒரு ஒரு பாக்கியம் நமக்கு. சொன்னோடனே இங்க பாகவதத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன, உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணானா நந்தவிரியத்துல இருக்கிறவா எல்லாரும் அங்க கூடி உட்கார்ந்து இருக்கிறவாளுக்கு வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்சாரா. உடனே இங்க குழந்தையா இருக்கிற கண்ணன் நந்தகோபால கிருஷ்ணன் வந்ததும் அத பட்டத்ரி நாராயணத்தை கேட்கிறாரு. குருவாயூரப்பரை பார்த்து, அப்பா குருவாயூரப்பா நீ சாதாரணமா குழந்தை மாதிரி இருந்து நந்தகோபுரங்கள் வருணலோகத்தை அழிச்சுட்டு வந்து ஆயர்பாடியில இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கிற மாதிரி அத்தனை பேருக்கு வைகுண்ட தரிசனத்தை பண்ணி வச்சியாமே என்ன பாக்கியம் பண்ணாவாழலாம். அப்படி அந்த நந்தகோபன் பாதி ராத்திரில அகாலத்துல போய் ஸ்தானம் பண்ணி அதனால வரலோகத்துக்கு போயிட்டு வந்தா அங்கேயான கண்ணன் இருந்தா அவரை காப்பாத்துறதுக்கு நாம இது மாதிரி அகாலத்துல ஸ்தானம் பண்ணி இங்கேயான வரலோகத்துக்கு மட்டும் நம்ம காப்பாத்துறதுக்கு மனுஷா கிடையாது. ஆகினால நீ மாட்டுக்கு பாதி ராத்துல வந்திருக்கல பொழுது விடுஞ்சது வாங்கோ போயிட்டு வாங்கோ பொழுது விடுஞ்சியா தெரியலேன்னு உள்ள இருக்கிற சொன்னாளா. உடனே இவா சொன்னா அந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்றேன், நான் அகாலத்திலேயே வரலம்மா நாங்கெல்லாம் பூஜை முடிஞ்சுதான் வந்திருக்கோம். நான் வெளியில இருக்கிறவா எவ்வளவு கஷ்டப்படுறவங்க எழுப்ப போனா ஒத்து கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருப்பதா. இதெல்லாம் நம்ம இதனுடைய உரையாசிரியர்கள் வியாக்கியாதாக்கள் தெரியலாம் அனுபவிக்கிறா ஆச்சரியமா. உடனே பொழுது விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்னா உள்ள இருக்கிறவ நீங்க பொழுது விடிஞ்சு வந்தேன்னு சொல்றாங்களே பொழுது விடிஞ்சதற்கு என்ன அடையாளம்னு பொழுது விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்னு சொல்லிச்சு இவ சொல்ல போறாள். கீசி கீசி என்றும் மானைச்சாத்தன் கலந்து பேசுகிற பேச்சிறவன் கேட்டலையோ அப்படின்னு. அதாவது இவளுடைய சாதாரணமா பார்க்கலாம் நாமெல்லாம் நமக்கு அலாரம் வச்சிருந்து ஏதோ இந்த நேரத்தில் எழுப்பணுங்கிறதுக்கு எத்தனை உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு கலப்புற எழுந்துப்பதற்கு நாம பண்றோம். ஆனா அந்த பட்சிகள்னா பொழுது விடிஞ்சதற்கு முந்தின பாசனத்திலேயே முந்தின உபன்யாசத்திலேயே பார்த்தோம் காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு பார்த்துன்னு ஆண்டாள். அது மாதிரி பட்சிகள் முதற்கொண்டு பகவன் நாமா சொல்றதுன்னு பார்த்தோம். பட்சிகள் எழுந்து சந்திக்கிறது நமக்கு பகவன் நாமா இருக்கட்டும். முதல்ல காலம்பரை நம்ம எல்லாம் தூங்கி எழுந்துபதற்கு முன்னால பார்த்தா பொழுது விழுஞ்சியை தெரிஞ்சு பட்சிகள் சந்திக்கிறதுனா இந்த பட்சிகளுடைய சப்தத்தை தான் ஆறாவது பாசத்துல புள்ளுமி சிலம்பெனகான்னு சொன்னா. இவா ஏழாவது பாசத்துல உள்ளே படுத்துட்டு இருக்கிற பொழுது விழுஞ்சதுக்கு என்ன அடையாளம் கேட்டவுடனே கீசி கீசி எங்கும் ஆனைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பெய்ப்பண்ணேன் கீசி கீசி என்று கீச்சு கீச்சு இருக்கிறது சொல்லுவோம். இந்த கீசுங்கிறத எழுதி படிச்சு ரிவர்ஸ்ல படிச்சோம்னா கீசு கீசுல கீசு கீசு திரும்ப திரும்ப சொன்னேனாமா கீசு கீசு கீசு கீசு சுகி சுகி சுகி சுகினோ அப்படி அது அது பகவான் நாமா சொல்றதுங்கிற மாதிரி அது என்ன பண்றதா பட்சிகள் சப்திக்கிறது. அந்த பட்சிகளுடைய சப்தம் வச்சுன்னு உனக்கு பொழுது விடுஞ்சு தெரியலான்னு மேல கேட்கப்படா. இதனுடைய விஸ்தாரமான அர்த்தத்தை அடுத்த புண்ணியத்தான் பார்க்க முடிய போறது அவகாசம் இல்லை. இதுல என்ன விசேஷம் பார்த்தோம்னா இதுல ஒரு பட்சி ஒன்று பேரை சொல்றா ஆனைச்சாத்தன் அப்படின்னு சொன்னான். இந்த ஆனைச்சாத்தன்ங்கிறது மலையாளத்துல இருக்கிற பேர் இந்த பட்சிக்கு. சம்ஸ்கிருதத்துல இதுக்கு பாரத்வாஜ பட்சின்னு பேரு. தமிழ வலியன் குருவின்னு சொல்றோம். ரொம்ப சின்னதா ஒரு குருவி அது. ஏன்னா இப்ப இந்த குருவிகள்லாம் பார்க்கறது கிராமங்கள்ல போனா தான் முடியுது. சிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியுது. குருவி எல்லாமே குறைஞ்சு போயிடுது சிட்டிஸ் எல்லாம். அது ரொம்ப சின்னது வலியன் குருவின்னு பேர் நீளமா இருக்கும் வால் சின்ன குருவி அது. அது அது சப்தத்தை வர்ணிக்கிறாங்க. அதனால ஆனைச்சாத்தன்னு சொல்லி கீச்சு கீச்சுன்னு அந்த சப்தம் கீச்சு கீச்சு மானைச்சாத்தன் கலந்து பேச்சு வச்சிருக்க கிளியோ பை பண்ணேன்னு உடனே அந்த அடையாளத்தை ஒத்துக்கலை, வேற அடையாளம் சொல்லுங்கிறதா. அப்புறம் காசும் பிறப்பும் கலகலப்ப கையை வைத்து வாசனம் கூட ஆட்சியர் மத்திய நாள் ஓசப்படுத்த தேரர்கள் கேட்டலும் என்று மேற்கூட்டு அடையாளம் கிடைக்கலாம் சொல்லி பொழுது விடிச்சாச்சு. இன்னும் தூங்கிட்டு எழுந்துரு கிருஷ்ணாவதத்து கிருஷ்ணானுபவத்திற்கு செல்ல வேண்டும் என்று எழுப்புவதாக இந்த ஏழாவது பாசனத்திலே. அடுத்து பகவத் விஷயத்துக்கு பழையவள்தான், ஆனாலும் அதை மறந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வியக்தியை எழுப்புவதான பாசனம் என்பதோடு இன்றைக்கு நடத்துக்கொண்டு இதுகாரம் கேட்டவங்கள் எல்லோருக்கும் ஆயிர ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வஸ்ரேயசும் சர்வ மங்களங்களும் சர்வாபீஷ்டங்களும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து மங்களமாக முடிக்கிறோம். சதம கமணி நீலாச்சாருகள்ந்து அலகவிதாபிஷ்டிராத்மஜானேங்கடநாதாயமங்கலம் ஸ்வஸ்தி பிரஜாபரிபாரயந்தாம் நியாயேன மார்க்கேண மகீம் மகிஷா. ஓம் ப்ராஹ்மணேப்ய சுபம் வஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவள்ளிடையே சரணம்.